श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम। चक्रस्य दैत्यदनुजादिषु वामभावम् शङ्खस्य चाश्रितजनेष्वपि दक्षिणत्वम् व्यक्तं प्रदर्शयसि गोपपुराधिराज व्यत्यस्य नूनमनयोः करसंप्रयोगम्। श्री देहलेश स्तुतिः ஐந்தாவது பத்தியம். இந்த பத்தியத்தில் திருக்கோவலூர் க்ஷேத்திரத்தில் நமக்காக காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய சங்கு சக்கரங்களை இடம் மாற்றி வச்சுருக்கான். அதாவது வலது திருக்கரத்தில் சங்கு, இடது திருக்கரத்தில் சக்கரம். பொதுவாக வலது திருக்கரத்தில் சக்கரம் இருக்கும், இடது திருக்கரத்தில் சங்கு இருக்கும். இந்த விஷயத்தை சுவாமி இந்த பத்தியத்தில் நிவேதனம் பண்ணுறார். அதற்கு ஒரு காரணத்தையும் கற்பிக்கிறார். பொதுவாக அர்ச்சாமூர்த்திகளை சேவிக்கச்சு அனுபவம் வேணும். அனுபவம் வேணும்னு சொன்னால் வெறுமை போய் கையை கூப்பிட்டு வர்றதில்லை, அங்கே போய் நின்றுண்டு பகவான் அன்னைக்கு என்னென்ன திருவாவரணம் சாத்தின்னுருக்கான், என்னென்ன புஷ்பமாலை சாத்தின்னுருக்கான் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். கவனித்து இன்றைக்கு திருமுகம் இப்படி சேவையாச்சு, திருக்கரம் எப்படி இருந்தது. ஏன்னா அந்த அர்ச்சகாலெலாம் கஷ்டப்பட்டு அந்த எம்பெருமானுக்கு அந்த அலங்காரம், அந்த வஸ்திர சாத்துப்படி எல்லாம் பண்ணுறா. அப்போ சில பேருக்கு பக்தி மிகுதியாலோ அல்லது அவளுக்கு சில விஷயங்கள் அவளுக்கு புலப்படுறது, மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். கவிகளாக இருந்தால் அந்த மாறி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவள் அதை சொல்லச்சு தங்களுடைய ஒரு உத்பிரேட்சை, அந்த கவித்துவம், அந்த தன்மையை கொண்டு அழகாக அதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக காரணத்தையும் கற்பித்து சொல்கிறார். அதில் நம்முடைய கவிதார்க்கிக சிம்மம் என்ன சாதிக்க போகிறாருன்னா, எதனால் எம்பெருமானே நீ வந்து இப்படி மாற்றி வச்சுட்டுருக்க, அது இதனால்தான் என்னன்னு சொன்னால், பொதுவாக வலதுகையானது நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு ஒரு, அதாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது, வலதுகையில் தான் நல்லது பண்ணணும். இடதுகையானது நல்லது அல்லாத காரியங்களை பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் தோன்றுவதற்கு வழக்கம். இப்போ சில பேர் நேச்சுரலாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாள், அவளுடைய பாட்டு ரொம்ப திண்டாட்டம், இடதுகையில் சாப்பிடாத எழுதாதுன்னு நம்ம சின்னதுலேருந்தே அவளை போட்டு அந்த பசங்களை போட்டு மாற்ற சொல்லி சொல்லிட்டுருக்கோம். சிருஷ்டியில் இதெல்லாம் ஒரு வைக்க தெரியும். ஆனால் நம்ம கன்வென்ஷனலாக பார்த்தா வலதுகையில் தான் அந்த சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும். இப்போ சக்கரமானது எத்யபி சுதர்சனகான்னு அந்த சக்கரத்துக்கு பெயர், சக்கரத்தாழ்வாருக்கு பெயர் இருந்து அவரும் எம்பெருமானுக்கு துல்லியர், அனுகிரகம் பண்ணுறதில் தனி அவருக்கு ஒரு சக்தி உண்டு. இருந்தாலும் அவருடைய பிரதான காரியம் என்னன்னு கேட்டால், அவர் ஒரு ஆயுதமாக இருக்கிறதுனால துஷ்ட சம்ஹாரம் பண்ணுறது தான் சக்கரத்துடைய முக்கியமான காரியம். அதனால் என்ன பண்ணிட்டாரா எம்பெருமான், அதை இடதுகையில் மாற்றிட்டாராம். சங்கானது பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுறது, ஞானத்தை ஏற்படுத்துறது சங்கனுடைய வேலை. துருவனுக்கு அந்த சங்குனால் அந்த பாலை எம்பெருமான் கொடுத்து அருளினான். சங்கு தீர்த்தத்தில் தீர்த்தமாடுறது அல்லது திருமஞ்சனம் இதெல்லாம் விசேஷனம். அப்படி சுபகாரியம் பண்ணக்கூடிய சங்கம் என்ன பண்ணுறான பகவான், வலது திருக்கரத்தில் வச்சுட்டு துஷ்டகாரியம் பண்ணக்கூடிய சக்கரத்தை இடது திருக்கரை வச்சுருக்கானா. அது சம்ஸ்கிருத பதங்களை கொண்டு அழகாக சொல்கிறார். வாம தட்சிணன்னு சொன்னேன், வாமன்னு சொன்னால் இடதுன்னு அர்த்தம் அல்லது கொடியதுன்னு அர்த்தம், தட்சிணன்னு சொன்னால் வலதுன்னு அர்த்தம் அல்லது நல்ல ஒரு தாட்சிணியம் சொல்கிறோமோ அது தட்சிணன் தான் எக்ஸ்பர்ட் அல்லது அந்த கருணை இத்தியாதிகள்லாம் கொடுக்கக்கூடியது. அப்போ சாதிக்கிறார் சம்போதன பதமானது கோபபுராதி ராஜ, கோபபுர அதிராஜ. அந்த திருக்கோவலூர் எம்பெருமானே பிரதர்ஷயசி, பிரதர்ஷயசி தான் கிரியாபதம். பஷ்யசின்னு பார்க்கிறாய், தர்ஷயசின்னு காண்பிக்கிறாய், பிராண்டது உபசர்க்கம், பிரதர்ஷயசின்னு நன்றாக காண்பிக்கிறாய், நன்றாக காட்டுகிறாய். எதை அப்படின்னு கேட்டா கரசம்பிரயோகம் பிரதர்ஷயசி, உன்னுடைய கரம்னா கை, திருக்கை. அந்த சம்பிரயோகம் சொன்னா ஒரு சம்பந்தம் அல்லது அதனுடைய உபயோகத்தை நன்றாக காட்டுகிறாய். என்ன அதுல விசேஷம் கேட்டா வியத்தியசிய வியக்தம் பிரதர்ஷயசி. வியக்தம்னு சொன்னா நன்னா வெளிப்பட்டு தெளிவா இருக்கிறது, அவ்வியக்தம்னு சொன்னா புரியாம இருக்கிறது. சாஸ்திரங்களை கூட அவ்வியக்தம் வியக்தம் ரொம்ப பதங்கள் உபயோகம் உண்டு. வியக்தமா இருக்குன்னு சொன்னா தெளிவா இருக்கு, நல்லா தெரியுது. அவ்வியக்தம்னா பிடிபடாம இருக்கு, அல்லது தெளிவா இல்லாம இருக்கு, அல்லது புலப்படாம இருக்கு. இப்ப வியக்தம் பிரதர்ஷயசின்னு சொன்னா நன்னா தெளிவா காட்டுகிறாய். எதைனா வியத்தியசிய, வியத்தியசியன்னு சொன்னா மாற்றி இருக்கக்கூடியதை, வியத்திய வியத்தியசிய மாற்றி இருக்கக்கூடியது. எது அனயோகோ, அனயோகம்னு சொன்னா இரண்டு, அது அதசப்தம் அப்படி வரைச்சு அனயோகோன்னா ஷஷ்டி த்விவசனம். இவைகளுடைய இவ்விரண்டுக்கும் எந்த இரண்டுன்னு சொன்னா அந்த சங்கு சக்கரம். அதுக்கு மேல பதங்கள் போட்டுட்டார், தைத்திய தனுஜாதிஷு சக்கரஸ்ய வாமபாவம். தைத்தியால் தனுஜால்னு இரண்டு விதமான அவ அந்த அசுரா கோஷ்டியில சேர்க்கறது உண்டு, திதியனுடைய புத்திரர்கள், அப்புறம் தனுனுடைய புத்திரர்கள்னு இருக்கா, அவளுக்குலாம் பெயர் உண்டு. அது தவிர ஆதிபதம் போட்டுண்டா அவைகளில் அரக்கர் அசுரர்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தைத்திய தனுஜாதிஷுன்னு சொன்னால் சப்தமி பக்தி பகுவச்சனம், அவர்களிடத்தில் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. தைத்தியர்கள் என்ன, தானவர்கள் என்ன, அந்த அசுரர்கள் விஷயத்தில் அவர்களிடத்தில் சக்கரஸ்ய வாமபாவம், சக்கரத்தவாருடைய வாமபாவம்னு சொன்னால் கொடிய தன்மை, அல்லது இடதுபுறமாக இருக்கக்கூடிய தன்மை வாமன்றதுக்கு வாமபாவம். அதையும் ஆஷ்ரித ஜனேஷு சங்கசிய தக்ஷிணத்வம் அபிச்ச, ஆஷ்ரித ஜனேஷுன்றது மறுபடியும் ஆஷ்ரிதர்கள்ன்ற பதம் ரொம்ப பிரபலமான பதம் தான், அடியார்கள்னு அர்த்தம். ஜனேஷுனால சப்தமி பக்தி பகுவச்சனம், ஜனங்களிடத்தில் தன்னை அண்டினவர்களிடத்தில் அவா கிட்டக்க சங்கசிய தக்ஷிணத்வம். சங்கசியன்னு சொன்னால் ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், சங்கினுடைய தக்ஷிணத்துவம்னு சொன்னால் ஒரு மேலோட்டமாக அர்த்தம் வலது பக்கம் இருக்கக்கூடிய தன்மை. இந்த துவம் பதம் போட்டால் சம்ஸ்கிருதத்தில் தன்மையை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. வாமத்துவம் சொல்லலாம் அல்லது வாமபாவம் சொல்லலாம், தக்ஷிணத்துவம் சொல்லலாம் அல்லது தக்ஷிண பாவம் சொல்லலாம். அது அந்த சந்தஸ் அந்த இடத்துல எந்த எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கவிகள் பிரயோகம் பண்ணுவா. அப்போ தக்ஷிணத்துவம் சொன்னால் தக்ஷிண பாவம் அர்த்தம். அப்பிச்ச அப்படின்னா அதையும், சாப்பி அப்பிச்சேன்னு சொன்னால் அதுவும். சாஷ்ருத ஜனேஷ்வபி, அந்த சகாரம் ஆஷ்ருத சேர்ந்து சாஷ்ருதன் சந்தியாக எடுத்து ஜனேஷு அப்பி ஜனேஷ்வபின்னு எடுத்து. அப்போ சங்கினுடைய தக்ஷிணத்துவத்தையும் அனையோகோ கரசம்பிரயோகம் வியத்தியசிய வியக்தம் பிரதர்ஷயசி நூனம்னு பதம் போட்டுட்டார். நூனம்னா இண்டி, நிச்சயமாக இதுதான். இது அந்த அலங்காரத்தில் பயன்படுத்தக்கூடிய சொல். இந்த நூனம் பதம்லாம் போட்டால் அதுக்கு சில அலங்காரம்லாம் அர்த்தம் இருக்குது. அது மாதிரி இந்த அண்மையத்தை ஒருத்தர் பார்க்கச்சு, கோபபுராதிராஜ தைத்திய தனுஜாதிஷு சக்கரஸ்ய வாமபாவம், ஆஷ்ருத ஜனேஷு சங்கஸ்ய தக்ஷிணத்துவம் அபிச்ச, அனயோ கரசம்பிரயோகம் வியத்தியசிய வியக்தம் பிரதர்ஷயசி நூனம் அப்படின்னு முடிக்கிறார். கோபபுராதிராஜ திருக்கோவலூர் எம்பெருமானே தைத்திய தனுஜாதிஷுன்னு சொன்னால் தைத்தியர் என்ன, தைத்தியர்கள் என்ன, தனுஜர்கள் என்ன, மற்ற ஏனைய அசுரர்கள் என்ன, அவர்களிடத்தில் சக்கரஸ்ய வமபாவம், சக்கராயுதத்தினுடைய ஒரு கொடியதாக இருக்கக்கூடிய தன்மை. அதையும் ஆஷ்ருத ஜனேஷு சங்கஸ்ய தக்ஷிணத்துவம், தன்னை அண்டினவர்கள் அடியார்களான அடியார்களிடத்தில் சங்கினுடைய தக்ஷிணத்துவம், அது அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதான் தக்ஷிணத்துவம். அதையும் அனயோகோ, அனயோகோன்னு சொன்னால் இவ்விரண்டுக்கும் கரசம்பிரயோகம் வியத்தியச வியக்தம்னு சொன்னால் இந்த திருக்கையினுடைய பயன்பாடு இருக்கே, சம்பந்தம் இருக்கே, அது மாற்றி இருக்கக்கூடியதை தெளிவாக வியக்தம் பிரதர்ஷயசி நூனம், நூனம் பிரதர்ஷயசி, நூனம் பதத்தை எங்கே வேணால் போடலாம், வெளிக்காட்டுகிறாயின்னு தாத்பரியமாகுது. இந்த ஐந்தாவது பத்தியத்தினுடைய அன்வயமும் அர்த்தமும் இப்படி அமைகிறது. குபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.